கொண்டு வண்டியில ஆஹா எரித்தானே பரப்போமா உனத்தானே பார்த்ததும் ஜெஃபனிலே சரி தொட்டதம்மா வெடிகுண்டு ராணுவமாஹா கண்ணால வெடிக்கிறமா நீ கொஞ்சம் பக்கம் வந்தா உயிரே எப்ப போகுதம்மா போகுது போகுது உயிரே எப்ப போகுது சிரிச்சாலே நீ சிரிச்சாலே கண்ணு ரெண்டும் சுத்துது எனக்குள்ளே எந்த சுடுறா சும்மா காதுல பூவ வச்சு ஆக்காதே வடிவேல் மாமாவும் பக்கத்துல வச்சுக்கிட்டு உரத்தான சுத்திக்கிட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டு சொல்ல போறேன் என் கண்ணுக்குள்ள குரத்துல வனத்துல மேகத்துல நெஞ்சுக்குள்ள பேபி சடகுண்டு வண்டியில ஆஹா எரிதானே பரப்போமா உனத்தானே பார்த்ததும் செவ்வனிலே சரி தொட்டதம்மா வெடிகுண்டு ராணுவமாஹா கண்ணால வெடிக்கிறமா நீ கொஞ்சம் பக்கம் வந்தா உயிரே எப்ப போகுதம்மா It's a straight blast, got me feeling like that Got me triggered like that And depending on my year, we're gonna say that Ready like that Yo, S-U-H-E-A-A-S Unnate uttai pavanai, enna ore kethi Alayya maina, therikalam vama Nii nana sendha putta anna gundu dama I'ma pull up and push up the thing for you baby Rana mele vanta kuda go you baby Mana malai paya du, un kagal inna thakku Nam chodi poruttoon, yippa kalai dana kattadu Hey, yenga pulla ore nii Onkude na varandi எதிரில யார் வந்தாலும் எதிரிய தட தட சுடலாடி சடகுண்டு வண்டியில ஆஹா எரிதானே பரப்போமா உனத்தானே பார்த்ததும் செவ்வனிலே சரி தொட்டதம்மா வெடிகுண்டு ராணுவமாஹா கண்ணால வெடிக்கிறமா நீ கொஞ்சம் பக்கம் வந்தா உயிரே இப்ப போகுதம்மா ஹே தெரியா ஹா சக்வில்லா ரசிக்கில போற புள்ள எங்கூட யாரும் இல்ல என் ஆட்டம் சொல்லி தார நீயும் பரியா மேக்கப் போடும் புள்ள மேக்கப் கூட்டி போற வாங்கி தர டேட்டும் வரியா சடகுண்டு வண்டியில ஆஹா எரிதானே பரப்போமா உனத்தானே பார்த்ததும் செவ்வனிலே சரி தொட்டதும்மா வெடிகுண்டு ராணுவமாஹா கண்ணால வெடிக்கிறமா நீ கொஞ்சம் பக்கம் வந்தா உயிரே எப்ப போகுதம்மா போகுது போகுது உயிரே எப்ப போகுது சிரிச்சாலே நீ சிரிச்சாலே கண்ணு ரெண்டும் சுத்துது சுத்த வச்சு ஆக்காதே என ரொம்ப கிரேசி